பெற்ற ஆசை மகனே, இடையினையே இல்லா துணையே, நாடு நகரம் செழிக்கும் துணை நாடி வந்தோர் வாழ்க்கை உயரும். ஏ நீ புது பெராசு, பா புது பெராசு, கொண்டாடு இது உற்சாக நேரம். ஏ நீ உட்டு பெலாசு, பா உட்டு பெலாசு, கொண்டாடு எரி குத்தாடும் காலம். வீர விநாயக, வெற்றி விநாயக, சக்தி விநாயக, பேரழகா தீரா சந்தோஷமும் கிட்டிக்கும் வாழ்க்கையும் எட்டிக்கும் தோன்றிட வேணும் ஐயா. வீர விநாயக, வெற்றி விநாயக, சக்தி விநாயக, பேரழகா தீரா சந்தோஷமும் கிட்டிக்கும் வாழ்க்கையும் எட்டிக்கும் தோன்றிட வேணும் ஐயா. வெல்லாததும் உன் பேரன்பினால் அட கை கூடுமே தாராளமா. நீ நேசம் வச்சா அட தாறு மாறா மனம் கூத்தாடுமே. சிரிப்பாக்கும் வாழ் முன்னே சிரிச்சு பாரு மாறிடுவான். குழந்தை போல மனசு இருந்தா கொள்ளை இன்பம் பார்த்திடலாம். நீ புது பெலாசு, பா புது பெலாசு, கொண்டாடு இது உற்சாக நேரோடே. நீ உட்டு பெலாசு, பா உட்டு பெலாசு, கொண்டாடு எரி கூத்தாடும் காலம். வீர விநாயக, வெற்றி விநாயக, சக்தி விநாயக, பேரழகா தீரா சந்தோஷமும் கிட்டிக்கும் வாழ்க்கையும் எட்டிக்கும் தோன்றிட வேணும் ஐயா. வீர விநாயக, வெற்றி விநாயக, சக்தி விநாயக, பேரழகா தீரா சந்தோஷமும் கிட்டிக்கும் வாழ்க்கையும் எட்டிக்கும் தோன்றிட வேணும் ஐயா. ஈசன் பெற்ற ஆசை மகனே, இடையினையே இல்லா துணையே, நாடு நகரம் செழிக்கும் உனை நாடி வந்தோர் வாழ்க்கை உயரும். ஏ நீ புது பெலாசு, பா புது பெலாசு, கொண்டாடு இது உற்சாக நேரம். ஏ நீ உட்டு பெலாசு, பா உட்டு பெலாசு, கொண்டாடு எரி குத்தாடும் காலம். வீர வீர